உலகம் உன்னை பற்றி ஆயிரம் அடைமொழிகள் கூவும். உன் மண் உலகில் மானுடம் மறைந்த தடம் தேடும். தித்திக்கும் இனிப்பாய் சொல்லுக்குள் இருப்பாய். வள்ளுவனுக்கு ஒரு வாசுகியாய் கிடைத்தாய். கவிதை வளர்ந்தது எனது வரியிலே, வழிகள் மறைந்தது தொடரும் தொனியிலே. காலமே உனக்கு திறந்த மருந்துதான், பள்ளி செடிக்குள் இருந்து மலராய் பிறந்தான். காலம் மாற கவனம் உனது நினைவலைகளின் மேலே. உன் வலிமை குறைந்து மகுடம் இழந்து சபை நடுவினை வீணே. உர் சுத்தும் காற்று இன்பத்தை கேட்டு இந்த நிமிடம் மட்டும் வாழ்ந்திடு. சில நீங்காத நினைவோட உண்மையிலேதான் நான் தாங்காது தலை சாய்த்த தாவணிதான். சொல்லாத வார்த்தை எல்லாம் பார்வைக்குள்ளே அடங்கும். உன்னை நான் தேடி தேடி என் முகத்தை மறந்தும். நித்தமும் கற்பனை நெஞ்சத்தின் ஓரத்தில் உன்னை பற்றி. சொப்பன லோகத்தில் விற்பனை செய்கிறேன் கண்ணை கட்டி. வித்தகன் விதைத்த விதைகள் வினைகள் அறுத்த வேல்கள் தான். தேரில்லா தெய்வம் போல தெருவில் இருந்த நாட்கள் தான். நீ மட்டும் நிஜம் இதை நினைக்க வேண்டும் அனுதினம். இருளிலே ஒளிகள் அந்த நிழலும் கூட நீங்கிடும். நீ நிம்மதி எந்த தொல்லை தூக்கி விட்டாய். நான் கால் உயர ஆதித்தன் வானத்தில் பறந்தாய். செல்லும் நினைவு ஒன்று மட்டும் என்னை இங்கே தூங்க வைக்கும். வாசனையோடு வந்த ஆசையுந்தன் வாசல் தட்ட. வாலிப கனவுகள் காணும் கண்கள் காதல் சொட்ட. காதலனாக நானும் கொஞ்ச நாள் இருந்தேன். கணவனாக வாழும் நேரங்கள் கடந்தேன். தகப்பனாக இருக்க மனம் துடித்தது. தலைவி உனக்கு சாமரம் பிடிக்குது. வரைந்த காதல் கலைந்த மேகம் நடந்த யாவும் யாருக்கு இதை எங்கு சொல்லும். குழந்தை உன்னை போலே நேசம் கொள்ள தெய்வம் உள்ளே. தீபந்தம் போலே வந்தாய் எந்தன் வாழ்வின் இருட்டிலே. ஆதித்தன் வாலிபம் வயசுல உனக்கு ஒரு காதல் கதைகள் வேலை சொல்ல வருவார். பசு தோலை போர்த்தி என அருகிலும் வார்த்தை பொய்களும் தேடி தருவார். யார் அவர் என்ன சொன்னாலும் நீ நீயாய் இருக்கோனும். எதிர்போரை எறிகோனும் என் மகளாய் என்றும் நடக்கோனும். கொஞ்சம் விரணி பிடித்து நடந்தாயும் என் நெஞ்சில் இளை மறையாய். கொஞ்சம் விரணி பிடித்து கெஞ்சும்